பாட்டு பாடுன்னு சொல்றதே மாதிரி ஒண்ணு பாட்டு பாடு ஒரு பாட்டு பாடு சொல்லுங்க அம்மா இங்க இருந்து ஏந்து சரி இதுக்கிட்ட இங்க பாரு இந்த பாட்டு பாடு திருப்பி பாடு போறோம் பாடு பாரு பாரு பாட்டு பாடு ஒரு ஊர்ல கா காக்கா வந்துதான் அது என்ன பண்ண காக்கா என்ன பண்ணிருந்தா என்ன வந்தது அப்ப அந்த காக்கா வாயில என்ன வச்சுன்னு போச்சு இல்ல வாடகை போச்சு அங்க போய் உட்காந்து இருக்கு அப்புறம் என்ன இருக்கு எப்படி கத்துவோம் ஆமா இருந்துச்சு இதுக்கு சில்லப்பாக்கு போனிய என்னென்ன பார்த்த சில்லப்பா என்னென்ன பார்த்த அங்க என்ன பார்த்த முயல் பார்த்த அப்புறம் என்ன பார்த்த சிங்கம் சின்ன தூங்கிட்ட. நீ அன்னைக்கு இந்த இதுக்கு என்ன கொடுத்த, அந்த யானைக்கு என்ன கொடுத்தாம, யானைக்கு அவன் என்ன கொடுத்தான், யானைக்கு அவன் என்ன கொடுத்தான், சரி யானைக்கு சரி யானைக்கு அவன் என்ன கொடுத்தான், நீ கட்டிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன், கற்பனை என்றாலும் கட்டிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். அற்புதமா ஜகதோதாரணா ஆடி சிதல சோதா, ஜகதோதாரணா ஆடி சிதல சோதா, ஜகதோதாரணா மகனிந்து தெளியுதே, ஜகதோதாரணா மகனிந்து தெளியுதே, மகு மாணிக்கனா ஆடிசிதல சோதா, மகு மாணிக்கனா ஆடிசிதல சோதா, ஜகதோதாரணா ஆடிசிதல சோதா, ஜகதோதாரணா அனோரணியனா மகதோ மகியனா, அனோரணியனா மகதோ மகியனா, மகு மாணிக்கனா ஆடிசிதல சோதா, மகு மாணிக்கனா ஆடிசிதல சோதா, ஜகதோதாரணா ஆடிசிதல சோதா, ஜகதோதாரணா பரமபுருஷனா பரவாசுதேவனா, பரமபுருஷனா பரவாசுதேவனா, புரந்தர விடலனா ஆடிசிதல சோதா, புரந்தர விடலனா ஆடிசிதல சோதா, ஜகதோதாரணா ஆடிசிதல சோதா, ஜகதோதாரணா. நானே நானா யாரோ தான. ஆமாம். தெரிஞ்ச பாட்டு ஒண்ணு முனைங்க, தெரிஞ்ச பாட்டு ஒண்ணு பாடு. நானே கபடி சென்று ராகம் புரியவில்லை, ஒரே சோகம் தெரியவில்லை. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் மல்லிகை பூக்கவில்லை. யாரோதானா மெல்ல மெல்ல மாறினேனா, உன் பார்வை ஒருவரும் பன்னிழும் மலர்வனும், உன் பார்வை ஒருவரும் முனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பொழுதிலே இடமாறும் இதயமேர்மையின் மழையிலே பயிராகும் பருவமே ஆடும் இலைகளில் வழிகிற நில ஒழி இருவிழி மழையில் நனைந்து மகிழும் வனம் ஆடி பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிவரம் பாடு பாடு பாடு பாடு பாடு மேகங்க இருக்குது பாடு என்ன பாட்டு பாடு Thank you. இப்படி இங்க வந்து பாடு, அதுல பாட பாடு, பாடு இப்படி பாடு. ஆயர் பாடு, அதுல ஒண்ணு இல்ல, அதுல சாக்கு அடிச்சு நீ இப்படி வரணும். நீ பெரிய பிராணம் உன்னோட. என்ன வேலை செய்ய போற? என்ன சாமா சேர்க்க போறியா? எப்படி சேர்க்க போற? அப்படி சேர்க்க போற? இதெல்லாம் என்னது? அக்காவா? எப்படி சரி? நீ எந்த டாக்டர்கிட்ட போன? தயாளனா? அப்ப இவர் ரிசல்ட் பண்ணிய அந்த இன்னொரு டாக்டர் பேர் என்ன? முத்துராஜன். அவர் என்ன பண்ணினார்? அவர் என்ன பண்ணினார்? அடாராடா, என்ன பண்ணினார்? அப்புறம் என்ன? ஏபிசி சொல்லு. படிக்கியா? என்ன திருநெல்வேலி மாதிரி படிக்கி. அப்புறம் சொல்லு சொல்லு. அப்புறம் என்ன படிமா? அப்புறம் எங்க பண்ண தெரியும்? எங்க போன? சில்லப்பாக்கு என்ன பார்த்த? எதுப்பா? எதுப்பா? எது எதுப்பா? எதுப்பா? ஊச்சியா? ஊச்சியா? கீதா சொல்லாமா வேண்டாமா? ஓவர் பண்ணா என்ன சொல்லுவாங்க? மிச்சம் என்ன பண்ணு? மிச்சம் அடிப்பாரா? மிச்சம் அடிப்பாரா? நீ படிச்சியாமா? நீ படிச்சியாமா? நீ படிச்சியா? படி, இதை படிக்கு. இத என்ன பண்ண? இதை படிக்கு, இதை படிக்கு. இதை படிக்காச்சு சொல்லு. இதை படிக்காச்சு சொல்லு. அப்பா, இது இது ஒரு பாட்டு என்ன பாடுப்பார? என்ன பாடு சொல்லு. மேகோ கருக்குது, மழை வர பார்க்குது. இது இது அடிபிச்சு குளி பொண்ண, குளி பொண்ண. முதல் எங்க எடுத்து வைக்கணும்? ஏன் எடுத்து வச்சிருக்க? நீ ஏன் எடுத்து வச்ச? முதல மேல வைக்கணுமா? வேலை செய்ய வேண்டாம். வேலை செய்யுமா? வேலை செய்யுமா? வேண்டாமா? எடுத்து வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் அப்புறம் அழைய வச்சுலையா? அப்புறம் என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். திரும்பி திரும்பி வேலை செய்யணும். அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் இல்ல என்னது? என்னமா என்னது? குட்டி பாப்பா உன்னோட விளையாடுமா? விளையாடுமா? உன்னோட காது காது மூக்கு இருக்கோ? அது என்னடி என்ன பண்றீ மூக்கா அப்புறம் நெத்தி குருவம் இருக்கா? சரி அப்புறம் என்ன? அப்புறம் வேண்டாமா? இதை எடுத்துக்கணுமா? வேணும் சாயங்காலம் படிச்சுட்டு வராடியம்மா. இரு இரு சாயங்காலம் படிச்சுட்டு வரியம்மா. நானே வைக்கணுமா? நீயே யாரு? உன் பேர் என்ன? படிச்சுட்டு அப்புறம் படிக்காச்சு. ஆடா ஆடா அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டியே. என்ன படிச்ச?